లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తరితరానితనాయ మే అస్మద్గురోః భగవతో శ్రీవేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయచ్చకిల శక్తిధరస్వదాంనా అన్యాత్తహస్తచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం మాయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రుతసంత్రాసద్ధ్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. ரகுவீரகத்திய உபன்யாசத்துல இன்னிலிருந்து உத்தரகாண்டத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த உத்தரகாண்ட உபன்யாசம் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய ரகுவீரகத்தியத்தை தழுவி உபன்யாசங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியினால இந்த உத்தரகாண்ட உபன்யாசம் இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். பெரியவாள் வழக்கம் எப்பவுமே ராமாயண பிரவச்சனம் பண்றப்போ ராமஜனனத்துல தொடங்கி ராம பட்டாபிஷேகத்துல முடிக்கிறது தான் உசிதம் அப்படின்னு பெரியவாள் வச்சிருக்க ஒரு வழக்கத்தை. இந்த உத்தரகாண்டத்தை வால்மீகி எழுதலன்னு சில பேருடைய அபிப்பிராயம். ஆனால் நம் சுவாமி தேசிகன் இந்த உத்தரகாண்டத்தை ரகுவீரகத்தியத்துல சாதித்தபடியினாலே ராமனுடைய பெருமைகள் தான் அங்கேயும் அதிகமாக பேசப்படுறதுன்றதபடியினால ராமனுடைய விருத்தாந்தங்களை சொல்றது எந்த காண்டமா இருந்தா என்ன, அதனால உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கா பெரியவாளுஜ. இந்த ஹாட்டக கிரி கட்டக லகடன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு முடிகிற பர்யந்தம் உத்தரகாண்டம். அழகான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் ராமனுடைய குணங்களை பத்தி பேசியிருக்கார். நாமும் இந்த இருக்கக்கூடிய 4 நாட்கள் 5 நாட்கள்ல இந்த உத்தரகாண்டத்துடைய சாரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். பெரியவாள் ஏன் இத உபன்யாசங்கள்ல சாதிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னா, பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், ராமனுடைய பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பூர்த்தி ஆயிடுத்தினால் அதுவே போரும், பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு அவள் வச்சிருந்தா போல இருக்கு. அதனால அப்படியே வழக்கத்துல வந்து வந்தபடியினால யாருமே வந்து உத்தரகாண்டத்தை பத்தி அதிகமா எங்கேயும் பேசறது இல்லை. ஆனா எல்லாத்திலயுமே நமக்கு ஆச்சாரிய சார்வபௌமரா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் எல்லாத்தையுமே காட்டுறாரு. நமக்கு ராமாயணம் பூர்த்தியாக இந்த உத்தரகாண்டத்தையும் அழகான பதங்கள்ல பிரயோகம் பண்ணி ரகுவீரகத்தியத்தை கும்ப கம்பீரத்துவம் அப்படின்றத இங்க காட்டுறார். உத்தரகாண்டத்துல நன்னாவே காட்டுறார். ஒவ்வொரு பத பிரயோகத்திலையும் லகட பாத பீட்ட நிக்கட்ட தட்ட பருளுட்டித்த நிக்கில நிருபத்தின்னு காட்டுறார். இதெல்லாம் இந்த சாகித்யம் வாசிக்கிறவா சுவாமி தேசிகனை இன்னைக்கும் அவ்வளவு கொண்டாடுறதுக்கான காரணம் இந்த மாதிரியான பத பிரயோகங்களை சுவாமி தேசிகனை தவிர வேற யாராலையும் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பத பிரயோகம் பண்ணியிருக்கார் இந்த ரகுவீரகத்தியம் பூர்த்தியாக. அதுல முக்கியமாக இந்த உத்தரகாண்ட சூர்ணிக்கைகள்ல ரொம்ப நன்னாவே இருக்கும் பத பிரயோகங்கள், சுலபமா இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய பதங்களா இருக்காது, ரொம்ப சுலபமா இருக்கும். சுலபமா இருக்க பதங்களை கொண்டே அவர் சூர்ணிக்கைகளை அமைச்சிருப்பார். இதுதான் அவருடைய ஒரு சாமர்த்தியம். இந்த உத்தரகாண்டத்துல பார்த்தால் முதல் சூர்ணிக்கை ஹாடக கிரி கட்டக லகட பாத பீட்ட நிக்கட்ட தட்ட பருளுட்டி தன்னிக்கில நிருபதி கிரீட்ட கோட்டி விவித மணிகண கிரண நிகர நீராஜித சரண ராஜீவா ஆட்டக கிரி கட்டக லகட பாதபீட்ட நிகட தட்ட பருளுட்டித நிகில நிருபதி கிரீட்ட கோட்டி விவித மணிகண கிரண நிகர நீராஜித சரண ராஜீவா. இது இந்த சூர்ணிக்கு போன யுத்தகாண்டத்தினுடைய கடைசி சூர்ணிக்கையோட ஒரு சங்கதி ஏற்படுத்துறது. சாஸ்திரக்காரோல்லையோ ஒரு சூர்ணிக்கைக்கும் இன்னொரு சூர்ணிக்கைக்கும் சங்கதி சொல்லணும். அதே ரொம்ப அழகாகவே கட்டுறார் சுவாமி தேசிகனிங்க. போன யுத்தகாண்டத்துல ரெண்டு சூர்ணிக்கைகள் சுவாமின்னு ராகவ சிம்மா அப்படின்னு சுவாமின்னு அப்படின்றதுனால சுவாமின்னு ஒரு சூர்ணிக்கை. அந்த சூர்ணிக்கைனால பார்த்தால் பரத்துவத்தை தெரிவிக்கிறார். ரெண்டாவது சூர்ணிக்கையினால பார்த்தால் சௌலபியத்தை தெரிவிக்கிறார். சுவாமித்வம் அனுபாலையான்னு பரதன் சொன்னான்னு நம்ம நேத்தே பார்த்தோம். இந்த சுவாமித்வம் இருக்கே யாவது ஆவர்த்தத்தே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வம் மிக சர்வசிய சுவாமித்வம் அனுபாலைய அப்படின்னு. இந்த சுவாமித்வத்தை யாரால அனுபவிக்க முடியும் அப்படின்னு அனுபாலிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ராகவனால மட்டும்தான் அதை வந்து அந்த சுவாமித்வத்தை பரிபாலிக்கவே முடியும். அந்த விஷயத்தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகனும் சொல்றார். அதுவும் சரி, அதே மாதிரி ராகவசிம்மா அப்படின்னு ஒரு சூர்ணிக்கை, அதுல பார்த்தால் சௌலபியம் சொல்லப்படுறது. ரகுவம்சத்துல வந்தவா எல்லாருமே ராகவன் ஆவா, ரகுவம்சத்துல வந்தவள், ரகுவம்சியால் ராகவர்கள் தான். அவளுக்கு சிரேஷ்டத்துவம் எப்படி கிடைக்கிறது என்றால் அவளுடைய சிம்மாசன அதிபதித்துவம், அதனால ராகவசிம்மா அப்படின்னு. ராகவசிம்மா அப்படின்றது வைகுண்டத்தில் இருந்து கொண்டு சரண்யனாக சரணாகதர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இன்னொன்னு, ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொன்னா போல, இகலோகத்துல அயோத்திக்கு வந்து அவதரித்து தசரத குமாரனாக அவதரித்து ராவண வதம் பண்ணிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் பரிபாலித்தது அப்படின்றது ரகுவம்சத்துல வந்தபடினால ராகவசிம்மா அப்படின்னு ஏற்பட்டது. சௌலபியம் ரெண்டு இடத்துலயுமே தெரிகிறது. அதனால்தான் சுவாமி தேசிகன் அடுத்த சூர்ணிகையை சொல்லும்பொழுது பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமாவே அயோத்தியா வர்ணனம் பண்றார். அந்த அயோத்தியா வர்ணனம் பண்ற இடத்திலையும் பார்த்தால் இந்த விஷயம்தான் ஸ்பஷ்டமா சொல்றாள். தோர திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா, அதுலயும் பார்த்தால் ரொம்ப அழகாகவே அயோத்தியா வர்ணத்தோட கூட இப்பேற்பட்ட அயோத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்ற ஒரு ராஜா சிறந்தவன் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா அவனுடைய வீரதீர பராக்கிரமத்தினால மட்டும் அவன் சிறந்தவன் சொல்லிட முடியாது. அவன் ஜனங்களோட எப்படி பழகிறான், ஜனங்கள் அவளிடத்துல எப்படி பழகிறா, இதெல்லாம் சேர்த்துத்தான் பரஸ்பரம். சுவாமி தேசிகன் சொல்றார் அபீதி ஸ்தவத்துல, பரஸ்பர ஹிதைசினாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய அப்படின்னா. ஏதாவது வால்மீகி பகவான் ஆரம்பத்துல கேள்வி கேட்கும்போது சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வ பூதேஷு கோ ஹிதான்னு கேட்டார். எல்லா பூதங்களிடத்திலும், பூதங்கள்னா அண்ட சராச்சரங்கள், எல்லா பூதங்களிடத்திலும் ஹிதமாக பழகுபவன் யாரு, எல்லா பூதங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு. ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு தான் வால்மீகி பகவான், நாரத பகவான் வால்மீகியிடத்துல தெரிவித்தார். அப்போ ராமன் என்று யார், நான் சொல்லல ஜனங்கள் சொல்றா அப்படின்னு. ஜனங்கள் எப்படி இவரிடத்திலே பழகுகிறார்கள் அப்படின்றதுதான் இவருடைய சௌலபியத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். பெரியவாள் இந்த ஆட்டக கிரி கட்டக லகட பாதபீட்ட நிகட்டத்தட்ட பருளுடித்த நிக்கில நிருபதி கிரீட்ட கோட்டி விவித மணிகண கிரண நிகர நீராஜித சரண ராஜீவான்னு சொல்லும் பொழுது உத்தரகாண்டத்தை சங்கிரகமா சொல்ற சுவாமி தேசிகன். இந்த இடத்துல ரிஷிகள்லாம் சொல்றாளாம் ராமன் பட்டாபிஷேகம் ஆன பிறகு, நச்சான்யோ ராட்சசான் ஹந்தா சுராரீன் தேவகண்டகான் ருதே நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பவான் நாராயணோ தேவஹாம் இப்படிலாம் பிரசம்ச பண்ற. இந்த மாதிரி பிரசம்ச பண்றது சாட்சா சீமன் நாராயணன் தான் தேவலோகத்துல வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூலோகத்துல நம்மளையெல்லாம் ஆட்சி பண்றான் அப்படின்றது தெரிகிறது. எதற்காக? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன், தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகவே பெருமாள் இங்க இறங்கி இருக்கான்னு தெரியுது. தர்ம சம்ஸ்தாபனம் அவனும் நம்மோட சேர்ந்து கொண்டு இருந்து இப்படித்தான் தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்னு காண்பிச்சு கொடுத்தான் பெருமாள் ராமன் இந்த இடத்துல. இதத்தான் ரிஷிகள்லாம் பிரசம்ச பண்றா, தேவர்கள்லாம் புகழ்ந்து பேசுறா. அக்ஷௌஹிஞ்யோஹி தத்ராசன் ராகவார்த்தே சமுத்யதா பரதஸ்யாஜ்ஞயா நேகா பிரகிருஷ்ட பலவாகனா. அயோத்தியில் இருந்து கொண்டு எல்லா ராஜாக்களுக்கும் அவன் அபயம் அளித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு இதுல இருந்து தெரியறது இந்த சூர்ணிக்கையில இருந்து. அதனால ஹாட்டக கிரி சுவர்ணமயமான ஒரு மேரு பருவத்தை போல இருக்கக்கூடிய கடக மேரு பருவத்தினுடைய தாழ்வரை பிரதேசம் போல இருக்கக்கூடிய லகட மனோஜமான பாதப்பீட்ட நிகட பருளுட்டித்த ஒரு திருவடின்ற ஒரு ஆசனத்துக்கு சமீபத்துல புரண்டு புரண்டு நிக்கிறா. பருளுட்டித்தன புரள்றது. நிக்கில நிருபதி கிரீட்ட கோட்டி, எல்லா ராஜாக்களும் கிரீடத்தினுடைய கோட்டிகள்ல இருக்கக்கூடிய விவித மணி கன கிரண நிக்கிற நானாவிதமான ஒரு ரத்ன சமூகங்களுடைய காந்தி காந்தியினாலே நீராஜித தரண ராஜீவா ஒரு நீராஞ்சனம் செய்யப்பட்ட தாமரை புஷ்பம் போன்ற திருவடியை உடையவனே அவனும். பெருமாள் பட்டாபிஷேகம் ஆன பிறகு அதை பார்க்கறதுக்கு வந்தாலோ இல்லையோ, பட்டாபிஷேகத்தனாக இருக்கக்கூடிய ராமனை பார்க்க வந்தாலோ இல்லையோ அநேக மகாராஜாக்கள், அவ திரும்பி போகாமல் இந்த அழக அனவரத்தம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அப்படி இருக்கலாம் பெருமாளுடைய திருக்கோலம். அதுவும் பரத்தமும் தெரியுது, சௌலபியமும் தெரியுது. நேற்றே நம்ம பார்த்தோம், பரத்தம் சுலபத்வேன ரஹிதம் நோபகாரகம், சுலபத்வம் ததா தேன ரஹிதம் நோபகாரகம். சௌலபியம் இல்லாத ஒரு பரத்தம் இருந்ததுன்னா பிரயோஜனமே கிடையாது, எந்த உதவியும் செய்ய போறதில்லை, அதால பிரயோஜனமே கிடையாது. அதுபோல பரத்தம் இல்லாம சௌலபியம் இருந்தாலும் அதுவும் வேஸ்ட். என்னால இப்ப எனக்கு சௌலபியம் இருக்கு, என்னை சேர்ந்த வாழ்லாம் நான் காப்பாத்துறேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு எண்ணம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, ஆனால் பக்கத்துல ஒருத்தன் வந்து என் தலை மேல ஒரு தட்டு தட்டினான்னா என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா பரத்துவமும் இல்ல, என்னை பார்த்தால் நடுநடுங்கி போனோம். அந்த பரத்துவம் இருக்கணும், அந்த பரத்துவம் இருந்தால்தான் சௌலபியத்துக்கும் பிரயோஜனம் இருக்கணும். அப்படி எல்லா ராஜாக்களும் திருவடியை வந்து பற்றி கொண்டு நிக்கிறாள் மொத்த பேரும். பட்டாபிஷேகம் பூர்த்தியான பிறகு மங்கள ஆர்த்தி பண்றாராம். மங்கள ஆர்த்தி பண்ணும்போது குல கன்னிகைகள் மொத்த பேரும் சேர்ந்து மங்கள ஆர்த்தி பண்றா. அந்த மங்கள ஆர்த்தி பண்றப்போ இந்த ராஜாக்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கலாம், தன்னுடைய கடமை அப்படின்னு மரியாதை பண்ணிட்டு இவா எல்லாருமே நிக்கிறாளாம். இது கிருஷ்ணதாதாச்சார சுவாமி வியாக்கியானத்துல சொல்றார் இந்த சூர்ணிக்கையில. அப்போ பட்டாபிஷேக கோலத்தில் திருஷ்டி கழிக்க குலக்கன்னிகைகள் மங்களஹாரத்தி எடுப்பர், சிற்றரசர்கள் தம் கடமையாக வந்து பணிந்து மரியாதை செய்வர். இவ்விரண்டு நிகழ்ச்சிகளை சங்கமித்து சுட்டிக்காட்டியது இந்த சூர்ணிக்கையில். அப்ப அத்தகைய திருவடி பலத்தை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். இது கிருஷ்ணதாதாச்சார சுவாமியுடைய அனுபவம். திவ்ய பௌமா அயோத்தியாதி தெய்வதா, அயோத்தியானா ரெண்டு, ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அயோத்தியான்தான் பேரு. இது 78வது சூர்ணிக்கை. தேவானாம் பூரயோத்யா தைத்திரிய உபநிஷத்துல வரக்கூடிய விஷயம். அயோத்தினா ஸ்ரீவைகுண்டம். அயோத்திக்கு அயோத்தியாதி தெய்வதா அப்படின்னால் அயோத்திய அதிதெய்வதா, அயோத்திக்கு தேவனாக தேவதையாக இருப்பவனே அப்படின்னு. அப்போ எந்த அயோத்தின்னு கேட்டால் அது ஸ்ரீவைகுண்டமா இல்ல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இகலோகத்துல சரையூர் நதிக்கரையில் இருக்கக்கூடிய அயோத்தியானா, ரெண்டு அயோத்தியும் வச்சுக்கலாம் அப்படின்னா. யா அயோத்யா இதி அபராஜ யா அயோத்யேத்தி அபராஜிதேதி விதிதா நாகம்பரேன ஸ்திதான்னார் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர். அப்போ பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்ட திவ்ய நகரத்துக்கும் பூமியில இருக்கக்கூடிய இந்த அயோத்யா அயோத்திக்கும் தேவதையா இருக்கக்கூடியவனே அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்றார் பட்டர். அப்படி இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான், இதுவும் அவனுக்கு வேண்டிய நகரம் அதுவும் ஸ்ரீவைகுண்டமும் அவனுக்கு வேண்டிய நகரம். ஆனால்தான் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னு இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளை அவன் ரட்சிக்கிறதுக்காக பூமியில இருக்கக்கூடிய அயோத்தியில வந்து அவதரித்தான். அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளையும் பிரம்மாதி தேவதைகளையும் ரட்சிக்கிறதுக்காக அந்த நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஸ்ரீவைகுண்டத்துலன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சூர்ணிகையினால சுவாமியினுடைய பரத்துவத்தையும் சுவாமியினுடைய சௌலபியத்தையும் நம்ம ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.